ಗಾನ ಮನುಷ್ಯ ಕಿಚ್ಚು ಕಿಚ್ಚು ಮೂತ ಬರಿಯ ಇಲ್ಲ ಮುಲ್ಲ ಮನುಷಿ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಮನುಷಿ ಯಾರ ಕಿಲ ಮುತ್ತಂ ತರಿಯ ದುಷ್ಯಂತ ರಾಜ ದುಷ್ಯಂತ ರಾಜ ಕತ್ತಿ ಚಂಡೆ ಪೊಡಲಾಮ ಮನುಷ್ಯ ಕಾಣ ಮನುಷ್ಯ ಕಿಚ್ಚು ಕಿಚ್ಚು ಮೂಟ ಬರಿಯ ತಿಲ್ಲು ಮುಲ್ಲು ಮನುಷಿ ತಿಲ್ಲಾನ ಮನುಷಿ ಅರಕಿಲು மருந்து வைத்தாயோ அசையும் இந்த அழகிய உடலில் சொர்க்கத்தையும் சுருக்கி தைத்தாயோ எனது மென்மைகளில் மோதி மெல்ல நீயும் மாற்றம் பெறுக எனது பருவனை தாக்கி நீயும் பஸ்தமாகி விடுக பல பரப்பகுதி இடமெல்லாம் கண்ணி விடு ஐயோ உன்னுடைய ஆசை எத்தனையும் சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சை தாக்கும் கிசு கிசு மனுஷா கிக்கார மனுஷா கிச்சு கிச்சு மூட்ட வரியா இல்ல முல்ல மனுஷி இல்லான மனுஷி அரக்கிலும் ಶುಭ ಪಲೇ ಶುಭ ಪಲೇ.